ಸೌಶೀಲ್ಯಭಾವಿತ ಧಿಯಾ ಭವತಾ ಕಥಂಚಿತ್ ಸಂಚಾದಿತಾನಪಿ ಗುಣಾನ್ ವರದತ್ವದೀಯಾನ್ ಪ್ರತ್ಯಕ್ಷಯಂತ್ಯ ವಿಕಲಂ ತವ ಸನ್ನಿಕೃಷ್ಟಾಃ ಪತ್ಯುಸ್ತ್ವಿಷಾಮಿವ ಪಯೋದವೃತಾನ್ ಮಯೂಖಾನ್. 27th ಪದ್ಯಂ ಶ್ರೀ ವರದರಾಜ ಪಂಚಾಶತ். 26th பத்தியத்துல எம்பெருமானுடைய அவதாரங்கள் அர்ச்சைன்னு, அதாவது அர்ச்சையில் நம்ம எம்பெருமானுடைய அவதாரங்களை கொண்டாடினாலும் 26th பத்தியத்துல முக்கியமா அந்த அவதாரங்கள்னாலும் அவதாரங்கள் எல்லாமும் உண்மை, அவைகளும் எம்பெருமானுக்கு எப்படி உண்மையான திவ்யமான மங்களகரமான சொரூபம் உண்டோ ரூபம் உண்டோ, ரூபம்தான் முக்கியம், அதே மாதிரி அவனுடைய அவதாரங்களும் சத்தியம் மாயாஜாலம் அல்ல என்று சந்தகா விதந்தி சாதுக்கள் ஞானிகள் அருகின்ற சதிச்சார். இப்ப 27 முக்கியமா 27-39 பத்தியம் வரைக்கும் அர்ச்சையினுடைய அனுபவம். பொதுவா நமக்கு பரத்வத்து மேலேயோ வியூகத்து மேலேயோ விபவத்து மேல கூட நமக்கு எந்த விதமான ஐயம் வராம இருக்கலாம், ஆனா அர்ச்சாவதாரத்தை மேல எல்லாருக்கும் ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம் சொன்னா, இதுவும் அந்த திவ்யமங்கல இத்தியாதி விசேஷங்களை உடையதா அல்லது வெறும் விக்கிரக விசேஷமா அப்படின்னு பார்க்கச்சு எல்லாருக்கும் அந்த ஈடுபாடோ அல்லது ஒரு ஸ்ரத்தையோ இருக்குமான்றது சொல்ல முடியாது. இப்ப அத ஸ்தாபனம் பண்றதுக்காக இந்த 27th பத்தியத்தில் சாதிக்கிறார் எம்பெருமான். சௌஷீல்யம், அதாவது சௌஷீல்ய குணத்தை முன்னிட்டு அர்ச்சையை வந்து இருக்கான். இதுல பரத்தத்தை காட்டினான்னா அவங்க கிட்ட போறதுக்கு எல்லாரும் பயப்படுவான். அம்மான் அழிப்பிறான் அவன் யார்னு அழிவா சாதிக்கிறார். அப்போ அவங்கிட்ட நம்ம எப்படி போறது அப்படின்னு தயங்கி நிக்கலாம். அதுக்கு பதிலாக தன்னோட சௌஷீல்யத்தை மட்டும் வெளிப்படுத்திண்டு மிச்ச குணங்கள்லாம் மறைச்சுட்டு இருக்காரன், கஷ்டப்பட்டு மறைச்சுட்டு அர்ச்சையில ஈடுபட்டு இருக்காரான். எம்பெருமான் அர்ச்சையில எழுதியிருக்கான். நம்ம அனுபவிக்கிறோம் எம்பெருமானுக்கு பலவிதமான அலங்காரங்கள்லாம் பண்றா, பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒண்ணு நம்ம மனசுல வாங்கிக்கணும், அந்த அலங்காரம் பண்ணிக்கிறதுன்றது சாதாரண காரியம் இல்லை. நம்மளே இன்னைக்கு பாக்கிறோம் இந்த சினிமா டிராமா போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த மேக்கப்பை போட்டு அவ படுற கஷ்டத்தை காமிக்கச்சு நம்ம பாக்கிறோம். அத்தனை நம்ம நேரம் உட்காந்து அத்தனையும் போட்டுண்டு அவ ஸ்கிரீன்ல வரைச்சு நமக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அதே மாதிரி அவ அந்த பேக்ரவுண்ட்ல எவ்வளவு கஷ்டப்படுறா அதை போட்டுக்கிறதுக்குன்ற மாதிரி எம்பெருமான் எவ்வளவோ சூத்திரங்களை கொண்டு கட்டுறா. ஒரு திருவாபரணம் போடணும்னா கூட அதுக்கு பின்னாடி ஒரு சூத்திரத்தை போட்டு கயத்தை போட்டு கட்டுறா. வாகனத்துல ஏழை பண்ணணும்னா அதுக்கு உண்டான சிரமங்கள்லாம் அந்த திருமணிக்கு கண்டிப்பா இருக்கு. அதை நம்ம ஒத்துண்டுதான் ஆகணும். அதை எம்பெருமான் பொறுத்துன்னு இருக்கான். எதற்காக கேட்டா நமக்கு சேவை சாதிக்கணும்னு. அப்ப அவனுடைய இதர குணங்கள் பரத்வத்துக்கு என்னென்ன குணங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் மறைச்சுட்டு இருக்கானா. அப்படி மறைச்சுண்டு வெறும் சௌசியலா ஒரு புன்முறுவலோட நமக்கு காட்சி அளிச்சுட்டு இருக்கான். அப்படி இருந்தா கூட சாதாரண ஜனங்களுக்கு அந்த சௌசியம் பெருகி இருக்கிறதுனால இவனுக்கு பரவியூகம் போன்ற எல்லா குணங்களும் உண்டோ அப்படின்னு சந்தேகம் இருந்தா கூட அவன் அருகிலேயே அவனுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடிய, முக்கியமா இந்த பத்தியத்துல வியாக்கியானங்களை காட்டுறது திருக்கட்சி நம்பிகள் மாதிரி இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களுக்கு அவனுடைய பரிபூர்ணமான குணங்கள் எல்லாம் தெரியறதான். அதுக்கு ஒரு ஓமை சொல்றார். சூரியன் இருக்கான், சூரியனுடைய கதிர்கள்லாம் மேகத்தால மறைக்கப்பட்டிருக்கு. அந்த மேகத்துக்கு இனண்ட பக்கம், அதாவது சூரியன் கிட்ட தூரம் இருக்கிற சூரியனோட கிட்டக இல்லாம வெகு தூரத்துல இருக்கிறவளுக்கு இந்த மேகங்களால அவனுடைய கிரணங்கள்லாம் மறைக்கப்பட்டு சில சமயம் காந்தி கம்மியா தெரியலாம். ஆனா சூரியன் கிட்டே இருக்கிறவ யாருக்கும் சூரியனுக்கும் இடையில மேகங்களே இல்லை, அவளுக்கு நிச்சயமா அந்த பிரமையே இல்லை. அதாவது என்ன தாத்யம் கேட்டா, எம்பெருமானுக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுன்னு சொன்னா எப்பவும் எம்பெருமானையே தியானத்துல ஈடுபட்டு அவனை பாவிச்சுருக்கிறவாளுக்கு அவனுடைய குணங்கள்லாம் பரிபூர்ணமா தெரிஞ்சே தீரது. நீ என்னதான் மறைச்சாலும் வரதனே, என்னதான் மறைச்சாலும் அவளுக்கு குறைவு இல்லாம உன்னுடைய குணங்கள்லாம் தெரியறது, அல்லது அவர்கள் நேரில் காண்கின்றன அழகா சாதிக்கிறார். திருக்கச்சிமியுடைய வைபவத்தை எங்க ஸ்மரிச்சுக்கணும். 6 வார்த்தை கேட்டது, வரதனுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணது, ஆலவட்ட கைங்கரியம் பண்ணது, இதெல்லாம் இங்க வியாக்கியானங்களை காண்பிக்கிறார். வரத மாத்தி மாத்தி கரீஷ வரதன்ற பதங்களை உபயோகப்படுத்திருக்கார். வரத சம்போதன பதம், வரதனே பிரத்யக்ஷயந்தி, பிரத்யக்ஷயந்தின்னு சொன்னா நேரில் காண்கின்றனர். நேர்லயே பார்க்கிறா, அவளுக்கு சாட்சாதா தெரிகிறது. பிரத்யக்ஷயந்தின்றது பகுவச்சனம். யாருன்னு சொன்னா தவ சன்னிகிருஷ்டாகா, தவ தவனா உனக்கு, ஷஷ்டி ஏகவச்சனத்துக்கு ஷஷ்டி பக்திக்கு உன்னுடைய அதாவது உடைய இக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல உனக்கு சன்னிகிருஷ்டாகன்னு சொன்னா சன்னிகிருஷ்டக சன்னிகர்ஷக அப்படின்னாலே ரொம்ப அருகில இருக்கிறது, அதிசயித்த ஒரு சந்நிதி, அப்படி நெருங்கிய நெருங்கிய அடியவர்கள் அர்த்தம். உன்னுடைய பாகவதோத்தமர்கள் பிரத்யக்ஷயந்தி நேரில் காண்கின்றனர். எப்படின்னு கேட்ட என்னத்தன்னு கேட்டா அவிகலம் பிரத்யக்ஷயந்தி கல்யாணம் நிதிரவிகலம் சாதிக்கிறார். நிதிஹி அவிகலம், அவிகலம்னா எந்த விதமான குறைவும் இல்லாம பூர்ணம் அர்த்தம். விகலகன்னு சொன்னால ஏதோ ஒரு குறை அர்த்தம், அவிகலகன்னு சொல்லச்சு எந்த குறையும் அற்ற அல்லது பரிபூர்ணமான பரிபூர்ணமாக காண்கின்றனர். அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றார், பயோதவிருத்தான் மயுகான் இவ த்விஷாம் பத்யுஹு பயோதவிருத்தான் மயுகான் இவ. ட்விட்டுன்னு சப்தம், த்விஷ் அது காந்தி, அஞ்சன த்விஷேன்னு நம்ம கோபால விஷயத்துல அனுபவிச்சோம் அந்த ஒரு காந்தி. அப்ப த்விஷாம்ன்றது இந்த ட்விட்டனுடைய ஷஷ்டி பக்தி பகுவச்சனம், த்விஷனுடைய ஷஷ்டி பக்தி பகுவச்சனம். காந்திகளுக்கு அல்லது ஒளிகளுக்கு பதி, பத்தினா அதிபத்தின் அர்த்தம், லார்டு இல்ல தலைவன். அப்ப பத்திஹூன்றது அதனுடைய ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம். அப்ப ஒளிகளுக்கு அல்லது ஒளி கதிர்களுக்கு காந்திகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அது சூரியன். அப்ப துஷாம் பத்திகின்னு அவனுக்கு பெயர். துஷாம் பத்திஹுன்னு சொன்னா சூரியனுடைய பயோத விருத்தான், பயோத பயோதன்னு சொன்னா பயோத, பயஸ்ன ஜலம், தன கொடுப்பது, பயோதன மேகம், மேகம் மழையை கொடுக்கறது ஜலத்தை கொடுக்கறதுனால ஜலதக பயோதகன்னு அதுக்கு பெயருண்டு. பயோத பய பயஹ ததாதி இது பயோதக. விருத்தான் விருத்தக விருத்தகன ஆவிருத்தக மறைக்கப்பட்ட, விருத்தான்ன்றது இப்ப தித்திய பக்தி பகுவச்சனம். பயோத விருத்தான் அப்படின்னு சொன்னா மேகங்களால் மறைக்கப்பட்டவைகளை, எது மயூகான், மயூகான்னு சொன்னா ஒளிக்கதிர், மயூகான்றது இப்ப திருப்பியும் தித்தியா பக்தி பகுவச்சனம், ஒளிக்கதிர்களை கிரணங்களை இவ இவன போல, அதாவது சூரியனுடைய சூரியனுடைய மேகங்களால் மறைக்கப்பட்ட கிரணங்களை எப்படி சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய அருணன் மாதிரி. இப்ப சூரியனுக்கு தேரோட்டியை நம்ம சொல்றது உண்டு, இப்ப தேரோட்டிக்கும் சூரியனுக்கு நடுவில் எந்த வியவகிதமும் கிடையாது, வியவதானமும் கிடையாது, அதனால அவளுக்கு அது பூர்த்தியா தெரியுது. அது மாதிரி திருக்கச்சிலம்பிகள் போன்ற பாகவதோத்தமர்கள் உனக்கு அந்தரங்க கைங்கரியம் செய்யக்கூடியவர்களுக்கு நீ என்னதான் மறைச்சாலும் உன்னுடைய குணங்கள்லாம் பரிபூர்ணமா அவளுக்கு தெரியுது தாத்பரியம். இப்போ மிச்ச அமைத்தை பார்க்கச்சு, சௌஷீல்ய பாவித தியா பவதா கதஞ்சித் சஞ்சாதிதானபி, சௌஷீல்ய பாவித தியா, சௌஷீல்யம் இருக்கணும், அந்த சௌஷீல்யத்தை முன்னிட்டு, பாவித்தன அதனால் உண்டாக்கப்பட்ட, தீன சங்கல்பம், தியான அந்த சங்கல்பத்தை உடையதான பவதா, சௌஷீல்யத்தை முன்னிறுத்தணும்ன்ற அத முக்கியமா ஒரு பாவனையா வச்சுட்டு உன்னுடைய சங்கல்பத்தை உடைய பவதான்றது பவத் சப்தத்தினுடைய திருத்தியா பக்தி ஏகவச்சனம், தியான்றது தி சப்தத்தினுடைய திருத்தியா பக்தி ஏகவச்சனம். அப்ப சௌஷீல்யத்தை முன்னிறுத்தி அதற்காக உண்டாக்கப்பட்ட உன்னுடைய சங்கல்பம், இந்த அர்ச்சாவதாரத்தில் நான் புகப்போகிறேன், நான் அவதரிக்கப் போகிறேன், எதை முன்னிட்டு, சௌஷீல்யத்தை முன்னிட்டுன்னு உன்னுடைய சங்கல்பத்தை உடைய உன்னால் கதஞ்சித் சஞ்சாதிதா நபி, கதஞ்சித்னா எப்படியோ சம்ஹவுன்னு சொல்றமோ அதான் கதஞ்சித், சஞ்சாதிதா நபி, சஞ்சாதிதான் சாதனம் பண்ணதுன்னா மறைக்கிறது, சம்யக்கு சாதனம் சஞ்சாதனம், சஞ்சாதிதா நபி நன்றா மறைக்கப்பட்டால் கூட, அப்படின்னா மறைக்கப்பட்டாலும் துவதீயான் குணான், உன் துவதீயான்னா துவதீயான உன்னுடைய உன்னை சார்ந்த குணகான குணங்கள், இது த்விதியா பக்தி பகுவச்சனம், உன்னுடையதான குணங்களை தவ சன்னிகிருஷ்டாக பிரத்யக்ஷயந்தி அவிகலம் பிரத்யக்ஷயந்தின் அங்க அன்வயமாறுது. ஒரு அன்வயத்தை பார்த்தோம்னா வரத சௌஷீல்ய பாவித தியா பவதா கதஞ்சித் சஞ்சாதிதானபி துவதீயான் குணான் தவ சன்னிகிருஷ்டாக துஷாம் பத்யுஹு பயோத விருத்தான் மயூகானிவ அவிகலம் பிரத்யக்ஷயந்தி. வரத பெருமானே சௌஷீல்ய பாவித தியா, சௌஷீல்யம்ன்ற ஒரு முக்கியமான குணம், அதை முன்னிட்டு சங்கல்பித்து கொண்ட உன்னால் கதஞ்சித் சஞ்சாதிதா நபி, இத்தர குணங்கள்லாம் நீ மறைச்சுக்கிற, ஏன்னா நம்மளுடைய பரத்தத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி சிரமப்பட்டு நீ மறைச்சிருந்தாலும் அவைகள் உன்னால் மறைக்கப்பட்டாலும் துதியான் குணான் அந்த குணங்கள்லாம் இத்தர குணங்கள்லாம் தவ சன்னிகிருஷ்டாகா உன் அருகில் நெருங்கிய அடியார்கள் த்விஷாம் பத்யுஹு பயோத விரதான் மயூகான் இவ, ஒளிகளுக்கு பத்தியாக இருக்கக்கூடிய சூரியன் அவனுடைய பயோத விரதான் மயூகான், மேகங்களால் மறைக்கப்பட்ட கிரணங்களைப் போல அவிகலம் பிரத்யக்ஷயந்தினா குறைவின்றி நேரில் காண்கின்றனர். யாரு? சன்னிகிஷ்டாகா, தவ சன்னிகிஷ்டாகா அவிகலம் பிரத்யக்ஷயந்தி, அவர்கள் நேரில் காண்கின்றனர். அழகா சாதிச்சார். இதான் 27வது பத்தியத்துடைய அன்பையும் அர்த்தமும் ஆகின்றது.